கண்ணதாசன் கவிதை நீ நெருங்கி வா படிக்கலா ரசிக்கலா கண்ணதாசன் கவிதை நீ தெரிய மேலும் கீழும் கண் பார்வை அபிநயம் புரிய கவிதை நீ நெருங்கி வா படிக்கலாம் ரசிக்கலாம் காளிதாசன் கண்ணதாசன் கவிதை நீ